श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. नमः सर्वेभ्यः, एल्लार्क् नमस्कारम्. श्रीदेवनायक पञ्चाशत्. अक्षोभनीयकरुणाम्बुधि विद्रुमाभम् भक्तानुरञ्जनममर्त्यपते त्वदीयम् नित्यापराधचकिते हृदये मदीये दत्ताभयं स्फुरति दक्षिणपाणिपद्मम्. முப்பத்தி ஓராவது பத்தியம், ஸ்ரீதேவநாயக பஞ்சாசத்து. இந்த பத்தியத்தில் எம்பெருமானுடைய அபயஹஸ்தத்தை சுவாமி அனுபவிக்கிறார். 30வது பத்தியத்தை நம்ம அனுபவித்தோம். நீலாச்சலோதித நிஷாகர பாஸ்கராபேன்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த பத்தியத்தில் எம்பெருமானுடைய பாஞ்சஜன்யத்தையும் சக்கரத்தலைவர் சுதர்ஷனனையும் அதில் வர்ணித்தார். ஆனால் இந்த அபயஹஸ்தத்தை முன்னிட்டு வர்ணித்தார். அதாவது எம்பெருமானுடைய அபயஹஸ்தத்து மேலே ஒருத்தனுக்கு நம்பிக்கை ஏன் ஏற்படுறதுன்னு சொன்னால் அது அந்த திருவாழி, அந்த சங்கு சக்கரம், அவைகளுடைய பராக்கிரமம், அவைகள் நேராக அந்த திருக்கையோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால எம்பெருமானுடைய தத்த அதாவது அபயஹஸ்தத்தில் எல்லாருக்கும் ஒரு விஸ்வாசம் ஏற்படுறதுன்னு சாதித்தார். இப்போ அந்த அபய பிரதானத்தையே இங்கே அந்த அபயபிரதத்தை கொடுக்கக்கூடிய அந்த திருக்கையை இங்கே வர்ணிக்கிறார். அமர்த்திய பதேன்னு சம்போதன பதம் போட்டுண்டார். அமர்த்தியால் அப்படின்னு சொன்னால் தேவதைகள், தேவர்கள். அமர்த்திய பதே அமர்த்தியானாம் பதிகி, ஹே அமர்த்திய பதேன்னு கூப்பிடுறார். தேவநாதனே தெய்வநாயகனே ஸ்புரதி, ஸ்புரதி தான் கிரியாபதம், அதான் வினைச்சொல். ஸ்புரத்தின்னு சொன்னால் நல்ல பிரகாசமாக தோன்றுகிறது, ஸ்புரிக்கிறது, விளங்குகின்றதுன்னு அர்த்தம். எதுன்னு கேட்டால் துவதியம் தக்ஷிண பாணி பத்மம் ஸ்புரதி. துவதியம்னு சொன்னால் உன்னுடைய, மதியம்னு சொன்னால் என்னுடைய, மாம் மதியம் ச நிக்கலம்னு சொன்னாரங்க, நான், என்னை, என்னுடையது அனைத்தும் அங்கே தாத்பரியம். அமர் இங்கே துவதியம்னு சொன்னால் உன்னுடையது. எது? தக்ஷிண பாணி பத்மம். தக்ஷிணான்னு சொன்னால் வலது, பாணின்னு சொன்னால் கை, திருக்கை, அதுவே பத்மமாக இருக்கான். அது மாதிரி கூட சொல்ல, உன்னுடைய திருவடி, திருவடி தாமரைன்னு சொல்லுவா, இங்கே திருக்கை தாமரை, தாமரையாக இருக்கக்கூடிய உனது வலது திருக்கை இருக்கே அது ஸ்புரதி, அது நன்றாக விளங்குகின்றது. எப்படி பண்ணுறதுன்னு கேட்டால் தத்த அபயம். தத்த அபயம்னா அந்த அபயத்தை கொடுக்கக்கூடியதாக, அபயத்தை கொடுத்ததாக. சர்வதர்மான் பரித்தேஜ மாமேகம் சரணம் பஜன்லாம் நம்ம சேர்க்கிறோம், பெருமாளுடைய திருக்கையில் எழுதியிருக்கு. என்னை பற்று, நான் உன்னை காப்பாற்றுகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திருக்கை இருக்கு இல்லையா. ஏன்னா கையினால் தானே நம்ம எல்லாத்தையும் அரவணைச்சு நம்ம ஆஸ்வாசப்படுத்துறது எல்லாமே அந்த கையினால் தானே. அது மாதிரி எம்பெருமான் என்ன பண்ணுறோம்னா தன்னோட கையை காட்டுறான் அபயத்தை, அப்படிப்பட்ட அபயத்தை கொடுத்து கொண்டு. எங்கு ஸ்புரிக்கிறதுன்னு கேட்டார். இப்போ மதியே ஹிருதயே, மதியே இப்போதான் சொன்னோம், மதியேகன என்னுடைய, மதியே ஹிருதயே அப்படின்னா என்னுடைய ஹிருதயத்தில். ஹிருதயம்ன்றது ஹிருதயேன்றது ஏழாம் வேற்றுமை, ஹிருதயத்தில், ஹிருதயம் ஹிருதயே, மதியே ஹிருதயம்னு சொல்லிச்சு, என்னுடைய ஹிருதயத்தில் அது சிறப்புற்று விளங்குகின்றதுன்னார். ஏன் என்னுடைய, நான் எப்படிப்பட்டேன்னு சொன்னால் நித்யாபராத சகிதே. ஆளவந்தரெல்லாம் கூட ஸ்தோத்திரத்தில் மதேகவர்ஜம் கிமிதம் ரதந்தேலாம் கேட்குற, எனக்கு நீ அபயம் கொடுத்தாயானால் அது சர்வலோகத்துக்கும் பெரிய உபகாரமாக இருக்குது. ஏன்னா இவனுக்கே கொடுத்துட்டான். தங்களுடைய நெய்ச்சான சிந்தானத்தை அவள் அப்படி வெளிப்படுத்துகிறாள். இப்போ சுவாமி தன்னை சொல்லிட்டுருக்கார், அகமஸ் மெபராத சக்கரவர்த்தின்னு சொல்லிட்டுருக்கார். அது நமக்காக அவர் சொல்லியிருக்கார், நம்ம அனுசந்தானம் பண்ணுறதுக்காக. அதேமாதிரி நித்யாபராத சக்கித்தே, நித்யாபராதனா எப்பொழுதும், டெய்லி அர்த்தம் இல்லை, எப்பொழுதும் வச்சுக்கலாம். எப்பவும் பாவத்தை பண்ணுறதே என்னுடைய ஒரு வேலை. அதனால் சக்கித்தேன்னா பயந்த, பய சக்கித்தன்னு மகாவிரைபத்தில் எழுதுகிறார். அப்படி சக்கித்தே மதியே ஹிருதயே, அப்படி அந்த எப்பொழுதும் பாவத்தை பண்ணுறதுனால ஒரு பயம், அந்த பயத்தினால் இருக்கக்கூடிய என்னுடைய ஹிருதயத்தில், அப்படிப்பட்ட என்னுடைய ஹிருதயத்தில் உன்னுடைய திருக்கரமானது சிறப்புற்று விளங்குகின்றதுன்றார். அதுக்கு இப்ப சில விசேஷங்கள் போட்டுக்கிறார். அக்ஷோபனீய கருணாம்புதி வித்வமாபம். அக்ஷோபனீயம், க்ஷோப, க்ஷோபைன்னு சொன்னா ஒரு கலக்கம், ஒரு அஜிடேஷன். தேசோயம் க்ஷோபரைத்தகன்னு ஸ்ரீமத் ராமாயண மங்கள ஸ்லோகத்தில் இருக்கு. அந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை வாசிச்சா அந்த இடத்துல, அந்த இடத்துலயே க்ஷோபையானது இருக்காது, அதாவது எந்த விதமான அஜிடேஷன் இருக்காதுன்னு அந்த மங்கள ஸ்லோகமான சொல்றது. அப்ப அக்ஷோபனீயம் அப்படின்னு சொன்னா, க்ஷோபனீயம்னு சொன்னா கலக்க முடிந்த, அக்ஷோபனியம் சொன்னா கலக்கவே முடியாத. இது ஒரு மகா சமுத்திரம். கருணாம்புதி, அம்புதின்னு சொன்னா கடல், ஓஷியன் சொல்றோமோ நம், கருணை கடல். எம்பெருமான் ஒரு கருணை கடலுக்கு எம்பெருமான ஒப்பிடுறது வழக்கம் உண்டு, தயாநிதினு பேர் வச்சுருக்கார். அப்ப எப்படிப்பட்ட கருணை கடல்னா, அது கலக்கவே முடியாது, எந்த விதமான அதுக்கு ஒரு கலக்கமற்ற கருணை கடல்னு அர்த்தம். அதில் தோன்றிய வித்ருமாபம், ஆப ஆபன்னு சொன்னா போன்ற, ஆப போன ஸ்லோகத்திலையும் பார்த்தோம், பாஸ்கர் ஆபே ஆபன ஒத்த போன்ற இவ. வித்ரும ஆபம், வித்ருமன்னு சொன்னா பவழம், த்ருமான மரம், வித்ருமான பவழம், கடல்ல தான் பவழங்கள் கிடைக்கின்றன. அப்படிப்பட்ட கருணை கடல், அசைக்க முடியாத கலக்க முடியாத கருணை கடலாகிய உண்டத்தில் தோன்றிய அந்த திருக்கை இருக்கே, அந்த பவழம் மாதிரி திருக்கை இருக்கான். அது பக்த அனுரஞ்சனம், பக்தர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கறதான். ரஞ்சனம்னா மகிழ்வித்தல், மகிழ்விக்கிறது. அனுரஞ்சனம்னா பக்தி இருந்தா அது அது வந்து நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்துறதுதான். ஏன்னா பக்தாளுக்கு என்ன தேவைன்னா, எம்பெருமான சரீரத்துல முக்கியமான ரெண்டு அவயவங்கள் தான் தேவை, ஒன்னு திருக்கை, இன்னொன்னு திருக்கரம், திருப்பாதம். கையினால பாதத்தை பற்றுன்னு சொல்றான். அப்ப பற்றுதலுக்கு திருப்பாதம், அதை காட்டுறதுக்கு திருக்கை. கவலைப்படாத நான் இருக்கேன்னு கையை வச்சுன்னு சொல்றோம் நம்மளே லோகத்துல. அப்ப என்ன பண்ணணும் கேட்டா, என்ன வந்து சரணடைன்னு சொல்றோம். எங்க சரணடையணும், பாதத்துல சரணடையணும். ஆக மொத்தம் திருக்கை, திருக்கால் இருக்கே, அந்த பாதம் இருக்கே, இவைகள் ரெண்டு தான் ரொம்ப முக்கியமான ஒரு இது. அப்படி பக்தாளுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடிய உம்முடைய துவதீயம் தட்சிண பாணி பத்மம், உம்முடைய இந்த வலது திருக்கை இருக்கே, அது எப்பொழுதும் பாவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய ஹிருதயத்தில் ஒரு அபயத்தை அளித்து கொண்டு சிறப்புற்று விளங்குகின்றதுன்னு அழகா சாதிக்கிறார். ஒரு தடவை அண்மையத்தை பார்த்தோம்னா, அமர்த்தியபதே அக்ஷோபனீய கருணாமுதி வித்ருமாபம் பக்தானுரஞ்சனம் துவதீயம் தட்சிண பாணி பத்மம் நித்யாபராத சகிதே மதியே ஹிருதயே தத்தாபயம் ஸ்புரதி. அமர்த்தியபதே தேவநாதனே, அக்ஷோபனீய கருணாமுதி வித்ருமாபம், கலக்க முடியாத ஒரு கருணை கடல், அதில் தோன்றிய ஒரு பவழம் போன்றதாக இருக்கக்கூடிய உமது திருக்கரம். எம்பெருமான் தான் அந்த கருணை கடல், அதிலிருந்து தோன்றிய ஒரு பவழம் மாதிரி அவனோட திருக்கரமானது அந்த அபயஹஸ்தமானது இருக்கான். பக்த அனுரஞ்சனம், பக்தாளுக்கு எப்பயும் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கான். துவதீயம் தட்சிண பாணி பத்மம், உம்முடைய அந்த வலது திருக்கை இருக்கே, அது நித்யாபராத சக்கித்தே, நித்தியமும் அபராத பண்ணிட்டு ஒரு பெரிய பயத்தோட நடந்துருக்கேன். அப்படிப்பட்ட எனக்கு கூட அது தத்த அபயமா இருந்துருக்கு. தத்தாபயம் ஸ்மிருதி, அப்படிப்பட்ட ஏதோ ஒரு வாட்டி தப்பு பண்ணா, ரெண்டு வாட்டி தப்பு பண்ணான்றவெல்லாம் விட்டுட்டு எப்பவும் தப்பு பண்ணிட்டு இருக்கக்கூடிய எனது ஹிருதயத்தில் கூட, எனது உள்ளத்தில் கூட அது அபயமளித்து கொண்டு சிறப்புற்று விளங்குகிறது ஸ்புரத்தின்னு இந்த பத்தியத்தை பூர்த்தி பண்றார். இதுல அபயஹஸ்தத்துடைய வர்ணனை. கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.